ओम महादेवी विष्णे विष्णुवत्ते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। श्रीभराधरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः திருவாளுடைய வைபவத்தை சேர்த்து அனுபவிக்கிறவர் நமக்கு தம்பதி தெய்வ தன்னகி ரெண்டு பேரும் முக்கியம். இந்த திராட்டுடைய அனுபவம் ரொம்ப முக்கியமாக கேட்பாரு. 36 ஸ்லோகம். 36 திராட்டுடைய திருமணியெல்லாம் அனுபவித்தோம். நீங்க 37 அழகான திருமணியே தியான ஸ்லோகம் மாறி எப்படி சவியம் பாதம் பிரசாரியன் தியான ஸ்லோகம் வச்சிருக்கோமோ திருமாதிரி, ஆனால் திராட்டுக்கு தியான ஸ்லோகமா வச்சிருக்காங்க. 37 ஸ்லோகம். பிரணமது அணுவிகாரதான சன்னிவேசம் எப்படி இருக்கு? கொஞ்சம் குனிஞ்ச தலையா இருப்பா பிராட்டி. லட்சுமி நாராயண் லட்சுமி ஐக்கியவன் பார்த்தா அந்த ரூபத்துல இடது ஏழு வர பிராட்டி கொஞ்சம் பெருமாளை பார்த்தா மாதிரி கொஞ்சம் தர குஞ்சியான பெருமுகம். இதர தேவதாந்த ஸ்ரீதீரன் நேரம் பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கும். பிராட்டி கிடையாது. கர்த்தவை சேவிக்கிறோம், பெருமாளுக்கு அனுகிரகம் வாங்கி தரணும் அப்படின்னு கொஞ்சம் தரக்குறையா இருக்கும். வாசவனாடம்பரம் திருவடியில் விழுந்து போது என்ன பண்றோம்? குனிதரோடு பெரியவாரை சேவிக்கிறோம், கல்வாரிய பண்றோம். வந்து கொஞ்சம் குனிஞ்சு அனுகிரகம் பண்றோம் தரக்குறிவா. அந்த மாதிரி பெருமாள் பிராட்டி தெரியும். சூரியநாதி காலத்துல நகசிற்கிறார் தேசிய சொல்ற லோக விக்ராந்த சரணம், லோக விக்ராந்த சரணம் ஆரம்பிக்கிறார். பெருமாளை திருவடி ஆசிரியம் சர்வதர்மாம்ச சந்தேக்வா, எல்லா தர்மத்தையும் பக்தியோகா தர்மங்கள் கேவல ஜீவானுபவங்கள் கைவெளி எல்லாம் விட்டு ஆசையெல்லாம் விட்டு சர்வலோகமான அந்தலோகம் எல்லாம் விட்டு என்ன பண்றோம்? சர்வதர்மாந்த சந்தேக்து சர்வதாமாந்த சாட்சதாமி கைவெளி அனுபவங்கள் வேண்ட மாட்டாங்க. பெருமாவுடைய திருவடி திருவிக்கவன் திருவிதான் ஆசிரியான் லோக விக்காந்த உலகம் போல் அளந்து திருவடி சரணம் தேவம் என்று ஸ்லோகம். உன்னுடைய திருவடியை காலப்பிடிக்கிறேன். காலப்பிடிக்கும் போது பெருமாள் குரு அனுகிரகப்படுது. பெருமாள் திராட்சி பெருசா கிராமியன் சம்சாரி கர்ம துர்க்கமம் அஸ்தாவரம் மனம் எகானே சோத்திரங்கள்லாம் இதழ்ந்தே சோதரெல்லாம் அழகா சொல்ற பெருமாள் கையை தூக்கி அனுபவ மாட்டான். கைய பெருமாள் தன் கையினால காலை பிடிக்கிற பக்தர் கையை பிடிக்கிறான். அப்ப என்ன பண்றது? குருஞ்சியன பெருமாளே புரியல, பெருநாள் விடுகிறார். இவர் விலைக்கு வாங்கிட்டான் பெருமாள். எப்படி சரணாகதியும் பகவான் மயங்கிறான். சத்தியத வசீகரணம் தத் சரணாகதி தேவன் பாசிக்கிறார். அந்த பெருமாளை வசீகரம் பண்றதுக்காக வேதங்கள்ல சொல்ற உபனிஷத்து கீதையை சொல்றது பாசிக்க பிரம்மசூத்த சொல்றது அந்த சாதகமான ஒரு சரணாகதியை புடிச்சு விட்டான். பெருமாள் வசீகரம் ஆகிறார். பக்தி கீதோ ஜனார்த்தனகம் பெருமாளை விலைக்கு வாங்க முடியுமா? வாங்கிட்டான். எப்படி சரணாகி பண்ணா பெருமாள் அப்படி மயங்கிறான். இவனை கை பிடித்து மாதிரி காலப்பிடிக்கிறான். பெருமாள் கையை பிடிச்சு தூக்கி விடுறான். எப்படி கைவிடு திருவார். அதனால பிராட்டி வந்து சேர்க்கிற போது கையை பிடிச்சி தூக்கி விடணும் போது அப்ப தலை எப்படி உடம்பு தலை கொஞ்சம் குனியும். அது திருவாட்சியுடைய உறிந்த சிறு பதினையின பகவானி நிர்பயமானி சாந்தாசே சாந்தா ராந்தஸ்தே புருஷோத்தமான்றபடி அவன் இருக்கிறோம். கணக்கே சார் எப்படி இருக்கா பல பல படம் உரைச்ச தங்கம் சாதாரண தங்கம் படிச்சுட்டு இருக்கோம் படித்து சேர்ந்துடும் என்ன பண்ணுவான் கரெக்டா நல்ல தங்கமா பார்க்கறது ஒரு அது கல் ஒன்று வச்சிருப்போம் ஒரே கல்லுக்கு அதை எப்படி கேட்டான்னா அது சொல்லுங்க தெரிஞ்சு போடும். அப்படி கணக்கேன கேசம் அண்ணன் உரைச்சி பார்த்த தங்கம் தென்னிவரன் நாம் ஹரிணியின் சீசுத்தம் கனகவல்லி கனகா அப்படின்னா பெருமாள் கூட்டாட்டுக்கு பேரு குறைவான பதிவம்போர் அபரஞ்சித தங்கம் அப்படின்னு சொல்லுவார். திராத்திக்கே ஏற்பது செண்பக மாலம் அருணம் சவர்ணமா இருக்கு செம்பகம் செம்பகார நட்சத்திரங்கள்லாம் கேட்டிருக்கே செம்பகம் பேர் செண்பகப்பூ செண்பகப்பூ சொட்டவார பெரியவாரம் பெரியார அருள்கிறது. திராத்தி செண்பக மாலை ரொம்ப பிடிக்கும் செண்பக மாலை எனக்கே நினைக்கிறேன் செம்பக சட்டின சட்டின மாலை பெரும் எல்லாம் பெருத்தி உண்டுதான் பெருமாளே சாத்திரம் முல்லை மல்லிகை பெருமாளை சாத்திரத்தை இவருக்கு செண்பகம் தாமரை தாமரையான பெருது பத்மா பத்மவாசினி பத்மாசினி அப்படி உயர்ந்ததான விழாத்துக்கு தாமரை அப்படி ரக்ஷாக்கிறது நேசிக்கிறதா என்று காமிக்கிறார். தாமரை செண்பகம் ரொம்ப பிடிக்கும் ஆம்பல் கரு கருநெய்தெல்லாம் பூமி பிராட்டிக்கு பிடிக்கும் செவ்வல்லி என்ன நீல பிராட்டி பிடிக்கும் ஸ்ரீ பூமி நீலா ஒவ்வொரு புஷ்பத்தை வச்சுப்பா சாது கல்லாரஹஸ்தா அது சொல்லப்படியும் பூமி பிராட்டி எவ்வளவு ஆண்டாளுக்கு ஏதாவது செண்பகத்தை ரொம்ப பிடிக்கலாம இந்த ஸ்லோகத்துல செம்பகஸ்திரக்கு கனகனிசன் செஞ்சது செம்பகஸ்திர சமவன பிரவரம் அனுபவிச்சார். அப்படிப்பட்ட செம்பகப்பூ வாசனைகள் எண்ணி வர்ணம் இதெல்லாம் பொத்து இருந்ததோ தலை அலங்கரிக்கிறார் தலை உதவிதான் இருப்பார். அச்சம் நாணம் மரம் பயிர்ப்பு நாலு விதமான உடனே சீகிருக்கு அப்படி அந்த உயர்ந்த புஷ்பத்தை அப்பப்ப சாஸ்திரம் பெருமாளுக்கு சாஸ்திரம் சங்கவே திதி எந்தெந்த திதிக்கு சங்கவகார போய் படிக்கிறோம் புஷ்பத்தை சாஸ்திரத்துக்கு கல்வம் குமுதம் அள்ளி கரளி கரவீரன் விஷ்ணுப்பிரியா வில்வம் இந்த புஷ்பங்கள்லாம் போய்கிறோம் விசேஷமா இருக்கு. அதனால பக்தாளுக்கோசம் அனுப்பிச்சு தலை வினைரா ஸ்ரீகள் ஆண்டாள் கோதை பிராட்டினா ஸ்ரீஸ்வபாவம் அதிகமான அப்படினாலே அந்த லட்சணங்கள் நிறைய நடந்து வருது அதனாலே உடம்பு குனியுது ஆண்டாள் எப்படி அனுப்பிச்சு கடைசியில் கோதா சிலையிலே சதமக மணி நீராட்டாத கல்காரகம் பூமியுடைய அமைச்சம் வந்து கல்காரம் செங்கையில் போய் கையில் சென்றார் சதமக மணி நீரா இந்திர நிறம் மாதிரி அவளுடைய நிறமாக இருக்கிறது கோதைக்கு ஆண்டாரு அதனால உடம்பு ஏன் முடிகிறது லட்சணங்கள் உடம்பு மாறுபது தனபல நமிதாங்கி சாந்திர வாசல்ல சேர்ந்து அது லட்சணம் சரீரத்தினாலே பூமி ஏற்படுது வாத்சல்யத்தை பிராட்டி சொன்னேன் பத்தாவது அமைச்சிருந்தாலும் தர குனியது அப்படிப்பட்ட கோதை என் மனசை வரணும் எதிர்கோதா சொல்றது அப்படி கொஞ்சம் தரகுணிதமாக இருக்கக்கூடிய திருமேனி வர்ணத்தை வர்ணிச்சார். அது ஸ்ரீ லட்சணங்கள்லாம் சொல்லிதான் அனுபவிப்பா கலிகள்லாம் அது ஆண்டாளுக்கு இன்னும் அழகா வர்ணிப்பா சற்றவே தனி இல்லை திருப்பாவையில நீலாதங்க தனபரதி கிருஷ்ணம் உத்போத்ய கிருஷ்ணம் நீலா துங்க தனபர துங்கத்தனபரமான ஒரு வலுவான இடங்கள் அப்ப தடி பூமி பிரார்த்தோடு பூமி பிராட்டி சேர்த்து தான் காலத்தில் இருக்கிறோம் பருவதத்தான் சொல்லுவோம். அப்படி சாமுதி காரணம் வருகிறவள் ஸ்ரீபூமி நேரையில் அதை அனுபவித்தால் இப்படிப்பட்ட திருமேனி உடையவன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவித்தார். துச்சிதம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி பட்டத்தை புரியுதார் யாராலையும் வாக்காற வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் இது திருமேனி வர்ணனமாக அழகா போகிறது. அடுத்து 38வது ஸ்லோகம் ஏக்கம் மிஞ்ச இது ஒரு தியானம் சொல்லலாம், அது ஒரு தியானம், இது ஒரு தியானம் சொல்லலாம். இது பிராட்டியை வர்ணிக்கிற இடங்கள் இதெல்லாம் 37 38 வரிசையாக திருமணி வர்ணனைகள். ஏகம் எஞ்ச நதிக்ஷணம் நமபரம் சகுஞ்ச பாதாம் புஜம் மத்தியே விஷ்டர புண்டரீகம் அபயம் விநிஸ்தகஸ்தாம்புஜம் தாம் பசியேவ நிஷேதுஷேயம் பதிகலம் காருண்ய கூலங்கிரக பாண்டியதரண்யமம்பம் மதுரம் முக்தம் முகம் விப்ரதி. தியான ஸ்லோகம் சொல்வாரு, எப்படி சவியம் பாதம் புதாரிய பெருமாள் தியான அஷ்டாக்கிரதிக்கு கொஞ்சம் சவியம் பாதம் புதாரிய ஸ்துதி சுதிதரம் தட்சிணம் கொஞ்சயிப்பா ஜானும் ஞாதாய சல்வியதரன் இதர புஜம் நாகபோகேந்தாய பச்சாபி பாகுத்வயேன பிரதிபட சமனே தாரயம் சங்கரக்கு தெய்வீ பூஷாதி துஷ்டகாலம் ஜனஹிது சிரதாம் சர்ம வைகுண்டநாதா. வைகுண்டத்துக்கு வைகுண்டநாதன் எப்படி சேவை சாதிக்கிறான், இந்த சேவை தான் நம்ம நாதாமசூர சேஷவாரந்த சேவை பண்ண இருப்பான். செவ்வியம் பாலம் பிரதாரியே அந்த நாகபோகத்தில் பாடுபவர்களுவான் இறந்துக்கார நீட்டு வச்சிருவார். செவ்வியம் பாலம் பிரதாரிய சிதகுரிதகரம் தட்சிணம் ஆசிரிதாவிய கோயில்தான் போக்கக்கூடிய வலதுக்கார் அது மேல தூக்கி வச்சுப்பார். இறந்துக்காரை நீட்டியும் வலதுக்கார மேல தூக்கி வச்சியும் யாருநாதாய செவ்வியத வலது கைய அந்த மூர்த்தி மேல வரது மூர்த்தி மேல அதை வச்சுப்பாரு. இதர புதன் நாகபோகம் இன்னொரு கை இருக்க அது நாகபோகம் சேஷபாகனத்தை கையில ஊதிப்பார். இப்படி பாகுக்கு ரெண்டு கை செய்யாது மேல ரெண்டு கை சங்கை இருக்கிறது மேல தூக்கிட்டு இருக்கார். பாகுத்வயன பதிவுகமணி ஆசிரியரால் யாருக்கு ஹிந்த பண்ணா அவர் ஒழிக்கிறதோ ரெடியா இருப்பதும் மேல தூக்கி வச்சிருக்கார். தாரையம்மை சங்கடக்கு தேவி பூஷாதயுத்தா வைகுண்ட பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகள் அப்படிப்பட்ட வைகுண்டநாதனாலும் சுதத்தை அடிக்க வேண்டும் பிரார்த்திக்கை மொழி கவியம் பாதம் அஷ்டாகிரவத்துக்கு முக்கியமான தியான சொல்லும் பிரார்த்திக்கு அதே மாதிரி தியான சொல்லும் கவியம் பாதமாக நிர்வகிக்கிறார். பத்மி ஸ்திதாம் பத்மவர்மாம் பெருமாள் உட்கார்ந்து இருக்கார் சேஷவாகனத்துலன்னா பிராட்டி தாவரங்க உட்கார்ந்து இருக்கார் எங்க உட்கார்ந்து இருக்கார் தாவரம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்மாம் ஸ்ரீசூக்தம் அதான் இங்க சொல்றாரு. மத்திய விட்டர பொண்டரீகம் விதேதுரீகம் தாம் பசியேன தாமர நடுவுல அந்த மரங்களெல்லாம் இருக்கக்கூடிய இடம்க்கு அது தாமர நடுவு இந்த பொண்டரீகத்துல உட்கார்ந்து காவல் பிராட்டி உட்காந்துக்கிட்டனால கொஞ்சம் அங்கேயும் தூங்கிருக்கா நம்மள நம்ம அதை சேவிக்கிறோம் அவர் நம்ம கடாட்சம் பண்றார். பசியவன் அப்படி பார்க்கணும் எல்லாம் எல்லாம் பக்தா அப்படி ஏன் புரியலன்னு உங்களுடைய அனுகிரகம் சமுத்திரம் மாதிரி சமுத்திரம் மாதிரி ஆகுது. சமுத்திரம் வந்து கரை வரையுது கரை பொருள் ஓடுது அப்படி இருந்து அனுகிரகம் திறநிலத்திலும் ஏறி பாயும் என்ற கணக்கிலே ஜலம் வந்துட்டே இருக்கும் சாதாரண ஜலமான மோடு வந்து நின்றுடும். பெரிய வெள்ளமான என்ன பண்ணும் அந்த மோட்டையும் தாடி மேல போகும் மோட்டை தடுக்கும் போது தடுக்க முடியாது. அது மாதிரி பிராட்சியுடைய அனுகிரமான தரங்கள் இல்லாதது பத்தாவிட்ட அற்பப்பட்ட கடைக்கன் விசாலமான கடைக்கன் கடைக்கணி போல மொத்த கிராசம் கூட வேண்டாம் கடைக்கணியே சொல்ல முடியும். ஏக்கம் நின்று நிக்ஷமம் நபரம் சாப்பிஞ்ச பாதாம்பூஜம் அங்கேயே ஒரு காவி தூக்கி நிற்கின்றார் மடக்கி வச்சிருக்கார் பெருமாள் மாதிரியே தாமரை இருக்கார். அவர் சங்கத்துக்கு வச்சிருந்தாலே கை தாமரை கையில பத்மம் தாமரை தாமரை பூ ஆதரவு ஆதரவு நடுதான் தாமரையுடைய நடுவுதான் மகரந்த அதுதான் அவர் ஆவரம் கருடையை கரை பொருள் விசாலமான கடைக்கண் நிறைய விசாலமான கண் அது ஒரு இப்படி திருப்பிட்டு எப்படி எப்படி பார்த்தா கடை நுனி கண் பார்த்தா போறோம் அதுல அதிகம் செங்கன் திருச்சிலே எம்மேல் ஒளியாகவும் நான் அந்த திருப்பாருங்க ஏ கிருஷ்ணனை பெருமாறு வந்து சிம்மாசனத்திலிருந்து எனக்கு அனுகிரிக்க வேண்டும் செந்தாமரிக்கணும் அந்த பொன்னரை காட்சி சிறுச்சிறுவே உன் கண்கள் பொன்னரை காட்சி அழகான கண்கள் கொஞ்சம் பட்டா போதும் ஆண்டா பெருமாளை பிரார்த்திக்கிற அளவு அதே மாதிரி இந்த பொன்னி காரணம் போதும் கொஞ்சம் போதும் கரைக்கன் போதும் விசாலமான கரைபொருளும் அபாங்கம் கரைக்கன் அது தரங்க மதுரம் அலை மாதிரி வருது கிடைக்கல பார்த்தாலும் அந்த அனுதினங்களுக்கே மயமே வருது, பல மயமே வருது. அப்படிப்பட்ட அளவுள்ள திருமுக மண்டலம் வெகுமையாகும். செய்கிற எவ்வளவு வெற்றிகரகான புத்தம் பார்க்கிற ஒரு அழகாவை சௌமியமான லோகம், சௌமிய லோகம் அனுபவிச்சுமே சௌமியாயை நமகா அழகான வழி ஒரு திருநாள் மதுரம் மாதிரிகளுக்கெல்லாம் அனுகிரகங்கள் கூட அந்த கண் நம்ம கண்ணை இமைத்தாலும் பார்க்கும் அந்த ஆவுக்கால் போகும். அப்போதைக்கு எப்போது ஆறாவது நாளாக சொல்றேன் இலக்கை பாடுறோம் போறோம் பார்த்தாச்சும் வந்துடுவான் பத்தார் பத்து உள்ளவர் அப்படியே பார்த்தோம் அடுத்த வேற மாதிரி அழகுகள் ஆறாவதம் கேள்வி இப்ப இப்படி தெரியாது அழகானது அங்கிருந்து வருகிறது ஆகமங்கள்ல விஷ்ணு புராண ஆதிகள்ல இத்தனை புராண ஆதிகள்ல மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் திராட்சியுடைய வைபவம் தான் செய்யும். அப்படிப்பட்ட உள்ள அழகானதானது அந்த திராட்சியுடைய வாசனைகள் சர்வகந்தா சர்வரசான பெருமாளுக்கு வந்து அறிவாங்க இவருக்கு தான் இருக்கு. திராட்சி பெருமாள போய் ஆதிக்கின மணி கல்யாணம் பண்ணாரு பாக்கள் கலைந்த போது அந்த கடல்களை இந்த மாதவனை கேசவனை அழிவார் அறிவிக்கிறார். அமிர்தத்துக்கு வந்து ஆசைப்பட்டுதான் கடந்து அசுரர்களும் தேவர்களும் அவன் கஷ்டப்பட்டு பெருமாள் பண்ண அவசரிகளை கடந்துகள் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்தவர்கள் கண்ணுடன் அண்ணல் செய்து அலைகடல் அண்ணல் செய்து சுவாமியிருக்கானே திருப்பால் கடந்த கடந்தவர்கள் அழகே அழகு அதான் ஒரே சுருக்கமா சொல்லிட்டார் ஆண்டார் பங்க கடல் கிடந்த மாதவன் மாதவன் லட்சுமியை ஏற்றுக்கொண்டவன் கணவன் மாதவன் அதுபோக திருப்பாக்கள் கிடந்தார். எப்படி கிடந்தான் திருவாகத்தால் தேவர்கள்லாம் சக்தி குறைந்த போது பெருமாந்த பிரார்த்தனை பண்ணது எங்களுக்கு அமுதம் வேணும் தெரியுது அது வழி சொல்லணும் தெரியுது பெருமாள் அமுதம் வேணும்னு கேட்டா கூட பெருமாள் கொடுத்துருப்பார். இதுவே நம்ம சமாளி சொல்ல முடிக்கிற மாதிரி செய்து முடிக்கிற மாதிரி பெருமாள் தான் செய்ய போற சரி உபாயம் சொல்லுங்கிறது சரி பார்க்கல கடைஞ்சா எப்படி பாலை கடைஞ்சா வெண்ணெய் வருதோ தயிர் கடைஞ்சா அது மாதிரி பால்ல தயிர் தையல்ல வெண்ணெய் கடைங்கண்ணே பெரிய கீழா தெரிய பெரிய நன்னாவே அவ்வளவு வர போவாங்க எப்படி கிடையாதுன்னு தெரியுது மேலுமலை அவ்வளோ பெரிய ஸ்ரீராப்திக்கு மத்து மேலுமலைதான் கொண்டு வரும் அதை வச்சுதான் கடைஞ்சாலும் கடை வரணும் வரும் போக போன மேலுமலை எப்படி கொண்டு வரது எங்களால் முடியாது அடுத்தது அப்புறம் என்ன பண்ண சரி வெறுமனை கூப்பிட்டார் அது ஆசை பிறந்த சமுத கரையில கொண்டு போய் பார்க்கல கரையில கரையில மேலுமலையில கொண்டு போய் எல்லாம் பெருமாள் கருடன் கொண்டு வச்சார். அது நேரம் நேரமே போச்சு தொப்பு கீழே போகும் சுவாமி கீழே போறது மழை எப்படி கிடைய முடியும் ஆதாரம் இல்லையே. சரி நான் வரேன் போ பார்த்துக்கேன் சூர்மாவதாரம் இந்த மலையை கீழே போய் சமுதத்தில் நடுவில் மலையை தாங்கினர் கரை ஆரம்பிச்சிருக்கிறது கரையே முடியாது மலை வேறு மலையை கொண்டு போறதே எத்தனையோ இந்த ரெண்டு பக்கம் நிறைய செது போட்டு நான் பண்ணிக்கிறார் அப்படி ஆசை சமுதம் வரணும் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நீங்க பால் பக்கம் நாங்கள் பிடிக்க மாட்டோம் அது அது அசிங்கமான இடம் அது அப்படின்னு அசுரர்கள் மாதிரி சரி முட்டாக்குறது ஏவரும் முட்டாள் தான் பெருமாள் பிரார்த்திக்கலையே கிடந்தியர்கள் ரெண்டு பக்கம் கரைக்கும் அது மேலே போச்சு சாப்பாடு மேலே போட்டு என்ன பண்ணுறது அங்கே உழவு இருக்குது அதை அமைச்சு உட்காட்டார் ரெண்டு பக்கம் கிடையாது நாட்டு மூக்கு எல்லாம் ரெண்டு வெளியில வருது முடியல என்ன முடியல முடியல பெருமாள் பார்த்தார் ரெண்டு பக்கம் ரெண்டு கை விட்டு அவரும் கிடையாது கூட இதுல கிடையாது அண்ணல் எய்து ஆழ்வார் எதிர்பார்க்கிற மாதவன் நீ கடைஞ்சா திருவங்களுக்கு பார்க்கடல் சமுத்திரராஜதனையாம் ஸ்ரீரங்க ராமேஸ்வரி சமுத்திரத்துடைய பெண்ணு வாழ வருவார கடைஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிறா என பண்ணி பாவம் அப்படின்னு மனசுக்குள்ள என்ன பண்ணி கடையில நன்னா கடையுது ஆனால் முதல்ல அவதான் விஷம் வந்து விஷத்தை சொந்தனை சாப்பிட சொன்னார் சொந்தன் நாங்களும் ஒரு தாசம் தானே அப்படியே செய்கிறேன். கைகோ வேதந்தான் வைஷ்ணவான யதா சமூகம், விஷ்ணு பக்தால முதல்ல இருக்கிற சமூக ருத்ரன் தான். அப்படியே சொன்னான் பெருமான் பார்த்தார், இவனுக்கு ஒன்று ஆபத்து வரக்கூடாது, நீலகண்டன் அவன் தான் விஷத்தை சாத்தான சொல்லிட்டு இருந்தான். பெருமான் சாப்பிட்ற சக்தி வந்து தானும் உள்ள போதும் கேட்கிறான கேசி. நேற்று ரிக்வேதத்தை அனுபவிச்சோம், ரிக்வேதம் இந்த வேதத்தை சொல்றதை அனுபவிச்சோம். அதான் அல்வார் அண்ணல் செய்து எப்படி கருதுகள் யார் செய்தார், எதுவும் செய்யும் தேவையத்து கிடையாது, அசுவாபிஷத்து கிடையாது, அண்ணல் செய்து அல இடல் கடைந்து வாசுவார் கடந்து யாரு ஸ்ரீராஜ் கலைஞன் பெருமாள் அண்ணல் செய்து கலந்தார் விஷம் வந்தது முதல்ல. அதனது கண் முதல் நெஞ்சுண்ட கண்டவனே கண்டவன் பக்தன் விஷத்தை சாப்பிட்றான் அது அனுசரிக்கிற பாருங்க வாழ்வார் பாட்டு அப்படியே இருக்கிற மாதிரி. அதனது கண்ணுதல் நெத்தியில் கண்ணுடன் ருத்ரன் நெஞ்சுண்ட கண்டவனே பெருமாள் கடாட்சிக்கிறான் பாருங்க. இந்த ரகசியம் நீலகண்டன் தான் விஷத்தை சாப்பிட சொல்லுகிறவர்கள் ரகசியம் தெரியாதவாள் திவ்யர் என்ன சொல்றதுன்னு தெரியாதவாள் அவைவார் என்ன சொல்றது தெரியாதவாள் வேதன் தமிழில் மாறன் சிறகோபன் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ட கண்டவனை அதையும் பார்த்தாருக்கான். எல்லாத்தையும் பார்த்துதான் கிடையாது எழுத முடியாது. மேலே எங்க இருந்தாங்கன்னா முதல்ல வசுக்கள்லாம் அதிக வருது, முதல்ல விஷம் வருது. அப்ப ஐராவதம் யானை உச்சேஸ்வரன் உதரி காமதேனு அஸ்வரசுகள் நிறைய அவாவதார் கல்வியில் தன்வந்தி வர்றார், அமிர்தத்தில் வர்றார் வைத்தியநாதன் வைத்திய கடவுள் பெருமாள் ரோசும் அவருடைய அவதாரம் தன்வந்திரி திருத்தன் வர அமிர்தத்தில் வரலாம் ஆசை ஆசை ஆசையா பலராம் வந்து பெருமாள் தன்வந்தி கொண்டு வராது பழக்கிற தேவதைகள் தான் பகலே உடனே எழுந்துறார் போட்டி போட்டு எனக்காக அமுதத்தை சாப்பிட போறது அமுது சாப்பிடறான் கூறியது நோக்கம் விண்ணவர் அமுதுன அந்த அமுதத்துக்கு பக்கத்துல யாரு வந்தா அந்த அமுதம் தெரியுது வாசுதான் அமுது யாரு அமுதலகரின் பிராட்டி அமுதவல்லி அந்த அமுது இதுவா அமுது தேவதைகள் இது ஓகே அந்த அமுதில் வரும் எது கலந்து அமுது உயர்ந்து அமுது வர்ற பெண் அமுது ஸ்ரீயான அமுது சொல்றாச்சு பெண் அமுது உண்டு விஷம் உண்டாம் தேவாதர்கள் அமுது உண்டுதுகள் பெருமாள் எது உண்டான போக்கியம் அனுபவித்தார் சிராட்சி பெண் அமுது உண்டு எம்பெருமானே விண்ணகர் மேயவனே உப்பதேவம் சிறந்தி பாசுரத்தின் அனுபவிக்கிற போது விண்ணகர் மேயவனே அண்ணல் செய்து இடல் கடைந்து அதனால் கண் முதல் நெஞ்சுண்ட கண்டவனே விண்ணவர் அவதான் அதில் வரும் பெண் நமது உண்டை எம்பெருமானே விண்ணகர் மேயவனே அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த சோகத்தை அனுபவிக்கிறார். 39-40 எல்லாம் திருமணி வரணும் புரபித நிகமானந்தம் அவதுமே வாசனம் உண்டு சாதாரண வரும் சிறந்த தயிர் போல் கலைஞாலே ஒரு வாசனம் வரும் பார்க்கிறது பெருமாள் இருக்கக்கூடிய கஷீராபியனுடைய தெய்வ தேசமாக யூகம் எப்படி இருக்கும் பார்க்கடல் அது ஒரு வாசனை பெருமாள் வாசனை ஆதிசேஷன் வாசனை பிராட்டி வாசனை எத்தனை வாசனைகள் எல்லாம் சேர்த்து எதுவாக வாசனை வேதம் வாசனை வேதத்தாரே அறியப்படக்கூடிய பகவான் வேத வேத்தியா அகமேத வேத வேத்தியா கீழ்கமான அதனாலே பெருமாள் பிராட்டியே நீய வாசனை சர்வகந்தா சர்வரசா பெருமான் ஈஸ்வரனா இருக்க போது ஈஸ்வரி அப்போ வாசனையில கொடியே இருப்பார் எப்பவும் கவனமான வாசனையில இராட்டி இருக்கார் லட்சுமி இருக்கார் பெருமாளுக்கு தூபம் தூபம் லட்சுமி ஆகுமிகள் சந்திரனாதிகள்லாம் லட்சுமி. அப்ப கந்தத்வாரம் நம்ம இங்க பெருங்க என்ன வாசனை பிராட்டி பழக ஒரு வேத வாசனை வருது. இந்த வாசனை ஆகிவிடும். சந்திரன் அகிலம் அகில் புகை கந்தம் இதாகிவிடும். சுரபித நிகமானந்தம் நன்னாக வாசனை பண்ணப்பட்டு வேதாந்த கண்கள் உபயோகத்துக்கிட்ட தான் பற்றி சொல்றது. அப்படிப்பட்ட பிராட்டியை என்ன திருவடி அழகு கமல பலாத சாவரைப்பூர் மாதிரி எழுது மாதிரி பொதுவான திருவடி பால யுத்தம் ரெண்டு திருவடி வந்தி தீயே அப்படிப்பட்ட திருவடி தான் நாங்கள் சேவிக்கிறோம். திருவத்தை கந்த அந்தராலே வைதந்தி பெருமாள் மாறு பிராட்டி எழுதுகிறார். அப்படி எழுதுகிறோம் ஜாலியா வாழ்கிறார். காடு திருவிழி அசிங்கமா உட்காந்தா அப்படியே கொஞ்சம் உட்காந்தா காலை செஞ்சிருப்பான். அது தீவிர கேட்கணும். அது காலை செய்யலாம். அது பெருமாளுடைய திருமாவளி வராயிரம் திருவடி வராயும் போது வைதந்தி மாலை செய்யுது. இந்த திருவடியும் வைதமாக ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடுறவங்க என்ன அழக வந்து இது உபவாத்தை காந்த அந்தரோட பெருமாள் ரொம்ப அனுபவம் வைத்தியந்தி படிச்சிருக்கு. அந்த பக்கத்துலேயும் பிராட்டி பிராட்டி காலாக கேட்டுக்கா அது வைத்தியம் மாலை போடுறது ஒரே வராயத்தி அது அது ஒரு வாசனை எப்படி அனுபவிக்கிறாரு காந்தபாக அந்தராலே வைஜயந்தி அப்படிப்பட்டது. இமா அம்பகா சில்லுன்னு வைஜயந்தி வரும் அது சில்லுன்னு இருக்கும். அது எப்போ அந்த மாலை சில்லுன்னு இருக்கும். பிராட்டியுடைய மார்த்தவம் நல்லா சில்லு புரிசி பிகி அங்கே அப்படியே ஒரே ஈரமாக மாறலாம். பெருமாள் மாறி ஏன் ஈரமாக இருக்கு பிராட்டி தாமல் பாடுறா அது அளவு ஜலம் இருக்கும் போது பிராட்டி ஈரம் அவ மாத ஈரம் வனமான ஈரம் இப்படிதான் பெருமாள் மாறுது ஒரு ஈரம் அழகா இருக்கு பெருமாள் திருமாறு சேர்ந்து கேட்கிற மாதிரி அப்படி அப்பப்போ நவத்துவம் நவ நல பகுபோகம் பெருமாள் தேவத்தை செத்து வருமா அவர் புராணம் புராணம் புறா அப்படி நவா பைசே இருந்தவன் புது புதுசாக தோணும் புது புதுசாக தோன்றவன் புராணம் புராணம் புறா அப்படி நவா அதே நவத்தம் வகதி இதாக தேர்ந்தே தமிழ் கவிக்கூடிய அழகான வர்ணிக்கிறதில்ல துயத்தில் தான் வர்ணிக்கிறது. சிவம் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதி நாராயணாயணமா பெருமாள் திருவடியை சரணாகதி பண்றோம். எப்பேற்பட்ட பெருமாள் ஸ்ரீவன் நாராயணன் நாராயணன் இல்லை ஸ்ரீவன் நாராயணன் அவருடைய ரெண்டு திருவடிகள் வேணும். என்ன சொன்னீங்க ரெண்டு பேர் பண்ற கதை நாலு திருவடிக்கு சந்தேகிக்க வேண்டாம் சரணவுதான். அவர் அர்த்த அர்த்தாம்சு தான் பண்றேன் இடது பக்கத்தை பண்றேன் அழகா தொடையில பண்றேன். அவர் காலம் மேல போயிருக்கு நம்ம குடிக்கிற காலத்து பெருமாள் காலத்து என்னது சரணவு சரணம் பிரபத்தியே கடவுள் சொல்லிச்சு. அதனால பிராட்டியே பிராட்டி எல்லாம் பாடுறது வேதம் பாடுறது வேதம் எத்தனையோ கதை சொல்றது தியாகத்தை பத்தி சொல்றது தேவதைகளை பத்தி சொல்றது மனுஷாலை பத்தி சொல்றது சண்டைகள் சொல்றது தேவாசரா சையத்தாவாசன் சண்டை போட்டா சொல்றது தியாகங்களில் பல தியாகத்தை பத்தி சொல்றது இவ்வளவு சொல்லி பிராட்டி பெருமாளை பத்தி சொல்றது அதெல்லாம் சக்கமான இடம் இதுதான் வசந்த இடம். வேதம் எப்ப பிராட்டியை பத்தி சொல்லித்தோ பெருமாளை பத்தி சொல்லி அதெல்லாம் வசித்து அதனாலே சகத்துல சீரிசன் தேவம் ஸ்ரீஷ்டதே லட்சுமி இஷ்ட பத்னியம் ரெண்டு பேரும் சொல்றோம். அப்படிப்பட்ட பெருமாள்லாம் சொல்றது நமக்கு எந்த இடம் வாசனை உள்ள இடம் வேதத்துல பிராட்டியும் பெருமாளை பத்தி சொல்றது முதல் நாம் இருக்கு. அதனாலே பலாத பற்றியன் திருவடி எப்படி இருக்குது தாமரை எதிர் மாறி பிராட்டி தாமரை எதற்கு என்ன உண்டு நிர்துத்தம் உண்டு வாசனை உண்டு ரசம் உண்டு தேர்ந்திருக்கும் குளிர்ந்த அழகான நிறம் இருக்கும் அழகு இதெல்லாம் தாமரை இதழுக்கு உண்டு. அதிலேயே பிறந்தாச்சு பிராட்டி பராக பிரக்ரியம் அதே மாதிரி பராக பிரக்ரியம் கமல பராக பிரக்ரியமான ஒரு திருமணி சொற்பாத பத்மம்மை சன்னிதா ஒரு திருவடியை சேவிக்கிறோம். பாத பத்மம் வேத ஸ்ரீசூத்திரத்தை வந்து அழகா சொல்றது சொல்லும்போது விஷ்ணு பிரியே விஷ்ணு மகவனு போலே சொற்பாத பத்மம்மை சன்னிதா உடைய திருவடியை சேவிக்கிறோம். பாத பத்மம் அது அவ்வளவு மதுவானது நம்மளை ஏற்றுக்கூடியது அதை பார்த்த உடனே நம்ம சேவிக்கிறோம். வாசன வருது பெருமான் அனுப்பி பெருமானில் சிபாரிசு பண்றா பிராட்டி. தாமரை ஏன் சொன்னார் அதாவது தேசிய சொன்னார் பாகவதால பார்த்தா எப்படி இருக்கும் சந்திர குருமாளிகள் போல சந்திரத்தை பார்த்தா ஆஹா போய் பூசிக்கிறோம் மூந்து பார்க்கறோம் புஷ்பத்தை மூந்து பார்க்கறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பாகவதால வந்துட்டு அசைவை அந்த மாதிரி நினைக்கணும். சந்திரன் முழு நிறைவு போலவும் சொல்லுவாரு சங்கீதக்கும் ரெண்டு கை நல்லா பேர் தொழில் நாகபோகத்தை சொன்ன போது அப்போ அகந்த மாறுகள் சீவசம் ஒரு மறு மறு இருக்கிறது அதெல்லாம் பிராட்டி இடம் அகந்த மாறுகளை பிராட்டி என்று வரும் வனமாக இருக்கு பாகாந்தராலே வேறு யார் அளவில் முடியும் வேறு எந்த ஸ்திரீ போக முடியும் பெருமாள் கிட்ட அப்படிப்பட்ட காசாமியாத்வாதேவி சர்வயஜமயம் வகு அஜே தேவதேவத்து யோகம் ஜதாபுதா விஷ்ணுபுராணத்தை பராசரம் இருக்கிறார். விஷ்ணுபுராணத்துல சொல்ற போது காசாமியாத்வாமதே தேவி பிராட்டியை தோற்றம் பண்ற இடத்துல ஏ தேவியே பிராட்டியே ஒன்ன தவிர யார் பெருமானுடைய மாறுகளை எழுத முடியும் யாரும் முடியாது. தேவி சர்வ யஜ்யமயம் பிரபு யார் அவன் யஜ்யமே விஷ்ணு பெருமாள் மொத்தம் யஜ்யம் பண்ற யஜ்யத்துடைய ரூபம் எந்த யாகம் பண்ணாலும் பெருமாள் இல்லாத இல்லை வரணும் எந்த யாகம் பண்ணாலும் பண்ணு சொர்க்கத்தை விவரம் யஜ்யம் நான் தான் யஜ்யத்தை ஹோமம் பண்றவன் நான் தான் திரவியம் நான் தான் நெய் நான் தான் அழகுதி நான் தான் இதுதான். அப்ப யஜ்யமயம் பகு பெருமாளுடைய திருமணியாகுது யஜ்யமயம் அதாவது யஜ்யவராகம் பூவராகன் ஆதிவராகன் சொல்றதுக்காக இப்படி ஒரு திருநாமம் உண்டு யஜ்யவராகம் யஜ்யவராக பெரிய ரூபம் இருக்கிறது ஆகாச மாப்தம் ஆகாச வரைக்கும் ரூபம் இருக்கிறார். நமனம் பண்ற போது ஒவ்வொரு உடம்பு போது யஜ்யத்தில் அன்றுகள் தான் அந்த சாமான்கள் சுக்கு சிரவம் ஒவ்வொரு மயில் சொல்லி பன்றிக்கு மயில் பார்த்தது பெருமாள் மயில் எப்படி இருக்கும் அப்படி அடர்த்தியான ஒவ்வொரு மயிலையும் ஒவ்வொரு அண்டங்கள் சொன்னது எல்லாம் யஜ்யமயம் அதெல்லாம் அணுகு யஜ்யமயம் பகு எந்த பெருமாள் யஜ்யமயமாக இருக்காரோ அவரு திருமார்கள அப்ப நீ யஜ்ய பத்னி அதனால அத்தியாசே தேவதேவத்தே அது எங்க பெருமாள் திருவிழா உட்காரா கையில உட்காரா தலையில உட்காரா திருவையில் இருக்கக்கூடிய மார்பு தான் உட்கார தேவதேவனுடைய யஜ்யமே விஷ்ணு அந்த யஜ்யமயமாவுடைய திருமார்கள் உட்காரிஜந்தியாபக எதை தரிக்கிறவர் அடையாளம் தேவதேவன் ஜதாபகன் யோகி சிந்தியம் அந்த ஹிருதயத்தை ஹிருதயத்தை யோகி எல்லாம் தியானம் பண்றாரே அவெல்லாம் தியானம் பண்ற ஹிருதயத்தை பெருமாளுடைய ஹிருதயத்தை கேட்கிறீ பெருமாள் தியானம் பண்ற அவரை வசதியா போயிட்டு திருமணம் எண்பது மாதம் பெருமாளுக்கு வந்தவாதான் ஒரு இடத்துல தாமதம் உண்டானா பிரம்மா ஒரு தன் சரீரத்திலே திருபுரம் மீறித்திறன் வளர்த்திறன் வலது பகத்துல ஒரு தினம் இடது பகுத்த பிரம்மா அவங்கள சாஸ்திரம் சொல்லும் பெருமாடு உரம்புல உண்டானவாள் அது தெனா பாவத்தேகமர்த்தம் உபனிஷத் சொல்லும் இயற்ற விஸ்வம் பவத்தேக நீளம் பெருமாடு நாவியிலே உண்டானால் எல்லாரும் நாவியில் எவ்வளோ பிரம்மா உண்டானால் இப்படி ஒரு இடம் பெருமாள் இப்படி நலாட்டாது திரேஷகா பெருமாளுடைய நெற்றிலேந்து முக்கண்ணன் பிறந்தான் ஒரு இடம் சூரபாணியாக குருசோகலாயது அப்படி ஒரு பிராமணன் சொல்லும் எம்பெருமான் படைத்தான் பெருமாளுமே உண்டாளாய் வாழலாம். அப்போ இவ்வளோ படைச்சாலே அந்த வளப்படவங்களா வளப்படம் உண்டாம் உண்டானா அதோட காலத்து பார்த்து கூட்டா நித்தியவாத ரசிகாம் நித்தியம் பெருமாண்டே இருக்கோ யாரு யாருக்கும் கிடையாது. அதனால விஸ்வ சேவை காட்டினான் எல்லா தேவையும் பெருமாளை காட்டினான் பயந்து போட்டான். அது கூட ஸ்பெஷல் கண் தான் காட்டல, அது பாட்டு விடாதுன்னாரு. வாண்ட வாண்ட பழையபடி சதுர்புயனாக இரு. சதுர்புயர்னு பெருமாளுக்கு பேர் தாவியன் செங்கடக்கிலே ரெண்டு கை கீழே வச்சிருக்கிறார், ரெண்டு கை மேலே வச்சிருக்கிற சொன்ன மாதிரி பெருமாளுக்கு எத்தனையோ கை இருந்தா கூட சகசிரகசிராட்சா ஆயிரம் கை ஆயிரம் கண்கள் ஆயிரம் தலைகள் இருந்தாலும் சாதாரண அவனுக்கு பிடிச்சது சதுர்புஜன். சதுர்புஜனாக வரா சதுர்புஜன் காலில் தெரியாது. சதுப்புயன் காலில் கண்டி வந்து உண்டாச்சு அவனுக்கு காலில். பெருமாள் சாதாரண சங்கீதக்கள் கதா பத்மா ஆகியோடு இருப்பார். அப்ப வைதிகின்றி வரமாறு. அப்ப பெருமாள் பிராட்டியை விடாது இருக்கக்கூடியவர். அந்த இடத்தை யாரும் பிரிக்க முடியாது. பிராட்டியும் வைதிகின்றி அந்த மாதிரி தவிர இவர் இது இது அவரை மறுக்கதா அது இவரை மறுக்கதா போட்டி போடணும் வரச்சு அனுபவிச்சோம். வனமாதி கிரி சாங்கி இன்னொரு துவய மந்திரம் இருக்கு. சிவன் நாராயண ஒரு மந்திரம் மாதிரி வனமாதி கிரி சாங்கி ஒரு துவய மந்திரம் இருக்கு. அது பெரிய அதை எடுக்கல கட்டோபடுத்த சொல்லப்பட்ட சிவன் நாராயணத்துக்கு இந்த வனமாதி கிரி சாங்கியில சங்கராச்சார சேர்த்து கொண்டிருக்காங்க. வனமாதி கிரி சாங்கி சங்கீ கட்சி அந்தகி நாராயண விஷ்ணு. அப்ப நாராயணன் சேமிக்கணும்னு சொன்னாலும் வனமாலி கதீசாங்கி வனமாலி என்ன வனமாலி பெருமாள் விடவே மாட்டார். எந்த அவதாரத்தில் வந்தா கூட ஆர்க்காலஜிக்கு இடையே தெருத்து ஏதோ காட்டு மாலை போட்டு மாதிரி தோணும். அது வைஜயந்தி. வைஜயந்தி கதி கதாபிரதான கதையை திறக்கவும் பெருமாள் எல்லா திருமணியும் கதை இல்லாத இருக்காது. அப்படி கதையில் இருக்கக்கூடிய சாங்கி இல்லாண்டான் இல்லை இருக்கக்கூடியவன். இப்படி திருமணத்தை பிரார்த்தி அதனால உடம்பு உட்காண்டா அர்த்தாசம் இருக்கும் போது லட்சுமி ஹேங்கிலும் லட்சுமி இடப்பட்டிருக்கா தொடையில திருவாவோட எப்படி உட்காந்துருக்கா உட்காந்துருக்கா அவர் கார் தான் பண்ணுது கார் பண்ணுது நான் காட்டு காலிட்டு காசன போது திருமாவோட திருமாவில் திருக்காலம் பண்ணுது. எப்ப இப்படி பொதுவான கால் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் கால் பண்ற இடம் பெருமாளை திருவாரு அகிலே நீரே வந்து அதுமே வந்து ஒரே பால்பன் ஆழ்வார் சொன்னார். அப்படி திருவடி பட்டு இருக்கேங்க சில்லுண்டு ஏற்கனவே சொன்னோம். சில்லுண்டு பூவே தாமரை வனமாலை எல்லாம் சில்லுண்டு இருக்கும். அப்போதைக்கு அப்போது அப்பப்போ பார்த்தா அப்பப்போ நெத்தி செய்தான் தினம் பார்த்து எவ்வளவு அப்ப பார்த்தா மாதிரி அத்தட்சணம் பாதுதே சதா பசியந்தி பார்த்துட்டே இருக்கார். அப்போ பிராஜ திருவடிகளை நம்ம சேவிக்கிறோம் நினைச்சாலே பெருமாளை தெரிவி வராதோ பிராட்டி நம்ம சேவிக்கிறோம். பிராட்டி வராது வந்திசையே வணங்க கிடவோம். அது நாற்பது ஸ்லோகத்தை செலுத்தார்கள். முப்பத்தொன்னா ஸ்லோகத்தை செய்கிறேன். சுரவித நிகமாந்தம் வந்திசையே இந்திராயாக தவ கமல மலா சப்பிரக்கயம் பாதயுக்வம் மகன் எழுவமத்தை வைஜயந்தி இமாந்த பிரபுதிவனவத்வம் காந்த பாரந்தராணி. அது நாற்பதாவது ஸ்லோகம் கருக்கென்பாக போறேன்னு சொன்னார். அனுபவிக்கார கலாவரே மகனுகோ துர்வதாக நித்தியம் தொன் மதுபான மத்த மதுபீர் நிர்பராபியாம் பதிம் வித்யோமேவகி புண்டரீகனயனம் வேதோ விதாமாதே சாட்சாத்தி லக்ஷ்மி தவ அவலோகோக சாக்வாத். ரொம்ப அழகான வர்ணகிர வாழ்வு திருமேனி திருமணாக்கியாவது கடுக்கன் பார்வை போகும். கடுக்கணி ஒரு திருமேனி திருமணி அவருடைய விபவத்தில் அனுபவித்தவர். கடுக்கன் பார்வை மட்டும் அழகு போகும் வர்ணிக்க முடியும். யாராவது வர்ணிக்க முடியும் சில கடாட்சங்கள் போதும். ஒரு கடாட்சம் ஒருத்தருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்பதான் அவர் கடாட்சம் பண்ணாலே அவர் பெரிய ஆளாக ஆகிடுறாங்க. பெரிய சர்வ மங்களம் மங்களம் உள்ளதுன்னு ஆகிடுறாங்க. அது பிராட்டி செங்கன் சிரிச்சிலே உயர்ந்த கட்டணம். ஒரு கடைக்கன் பண்ணதாலே ஒரு சக்கரவர்த்தி ஆகிட்டாங்கன்னா பணக்காரன் ஆகிட்டாங்கன்னா தேவர் வந்துடும். அது எல்லாரும் ஒண்ணு பாக்கலாம். குறைச்சி பாக்குறான். வெயில்தான் அந்த கிரகத்துக்கு கிரகத்தை வரவிட்டான். நல்ல உடைய எல்லாம் எப்படி லட்சுமி ஆகப்பட்டது தெரியல, அதனால வந்து இதெல்லாம். அதனால கலா ஒரு எப்படி வந்து உனக்கு ஒரு கலை விளையாட்டு கலையின ஒரு அம்சம் கூடி திவலை அது பட்டதாலே விழுந்தான். எப்படி சொல்ற ஆஹா அம்மா ரொம்ப செல்வந்தான் நினைக்கிறான். விளையாட்டு திவலையில பாட்டியா ஹரிஜனவா நான் தான் நல்ல குளத்துல பிறந்தேன். விசுவாசனாரு விளையாட்டு அனுமதி நடித்து அவன் தான் மேதாவி, அவன் தான் தொடர் குலின் குலியனன் பாட்டியா ஹரிஜனவான் என்ன காரணம் யார் இருக்கா அப்படி பெருமைப்படுறான். ஒரு திவலைப்பட்டதாலே திவையாற்ற தீமை அழகை தொழுவம் சுவாவம் வீலைகள் குணங்கள் இவை எல்லாத்தையும் அனுபவிக்க சமாச்சாரம் இத்தேவை பிராட்டி அமுதுனர் அமுதனன் இனிய பெண் திருமணியாக அனுபவித்தார்கள். பார்க்கல அந்த பெண்ணை பெருமாள் கேட்டனர். அமுதனன் இனிய பெண் அவர் லட்சுமியாக அமுதம் அதுவே ஒரு மது மது வருது தேவிக்கு மது வருதான் பேரு. ஏன்னா தேவையே சாப்பிடுவோம் அது என்ன வரும் நான் தேன் சாப்பிடதான் வரும். அப்ப பிராட்டியே அனுபவிக்கிறான் பெருமாள். அது பெருமாள் அது பிராட்டியாக தேடி அனுபவித்தவன் மதுபகா மதுசூதனன் அங்க மதுன்ற அரக்கன ஒழிச்சிருந்தாலும் மதுசூதனன் இங்க மதுபானம் மதுசூதனன் அந்த மது இருக்கும் வண்டு திருமணம் எதே மாதிரி இருக்கு இந்த கோவில் வண்டு மாதிரி இருக்கும் சாம மேகமா இருக்கும் வர்ணிக்க முடியாது. அவன் கருப்பு வர்ணிக்க முடியாத அவஸ்தப்படாத மதுபா அது வண்டு மாதிரி இருக்கக்கூடிய வேதங்களை அடையாளம் காட்டுறது திருக்கங்கள் வந்துட்டே போனாரோ திருநேஸ்வர ஆப்படகாது நிறவையேவ சுவர்ணகான் சாம்பர் யோசித்து எல்லாம் சூரியநாராயணா இருக்கானே அவன் உபாசம் பண்ற போது என்ன பொன்காரர்கள் கிடையாது இந்த கிடைக்காது மீசத்தாரி போதும் பொன் எல்லாம் பொன் காரி பொண்ணு நகை மறியும் பொண்ணு கண்ணு தானே பொண்ணாகும் அது இல்லை ஏதா பொண்டதீகமயோ மக்ஷிணி தாமர மாதிரி கண் சூரிய தகதகாரன் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடியவன் எல்லாமே தகதகாரம் இருக்கு கண்ணு தவறு கண்ணு சில்லு இருக்கக்கூடிய எப்படி இருக்கக்கூடிய கண்ணு கத்தியாசம் கொண்டதீகமயவன் எப்படி தாமரை கேத்தியாசம் எப்படியானது ஜலத்திலேருந்து உண்டான உண்டாயி அப்படியே மலர்ந்து கேத்தியாசம் அது தாமரை இருக்கோ அதே மாதிரி அவன் கண்கள் கோயமான அர்த்தம் பண்ணி எதுவாரெல்லாம் கப்பி ஆசம் குரங்கு ஆசனம் ஆகிய மாதிரி பெருமாசி கண்ணு சிவபாரியார் சொல்லுவான். ஆறு அர்த்தங்கள் இருக்கு. மூணு அர்த்தம் ஆபாசமானது, மூணு அர்த்தம் நல்லது, அதில் பாஷியாசம் ரொம்ப அழகானது. இதெல்லாம் வேதாந்த சங்கத்தில் பாஷிகார சொல்ற அத்தையப்பட்ட சில்லு இருக்கிற இடத்துல புஷ்டியான தண்டுல அப்படியே மறந்த அப்படியே சொல்லி தாமரைக்கு எவ்வளவு விளக்கம் தர பாஷிக்காரன் அப்படிப்பட்ட கத்தியாரஸ்வதிக்கு சித்தாந்தமாக மூணு காட்டின நல்லதாக வேதோ விதமாக வேத வேதங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். திராட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நெருத்தக்கார வட்டிக்கார ஆச்சாரியன் அப்படி சொன்னான். குறிப்பாக சொன்னா வாழா பெருமாள் எப்படி இருக்கார் வேத பாஷ்யம் பண்ணவாடா இருக்கா பூர்வாச்சாரியெல்லாம் இருக்கா நாதமணிக்கு முன்னாடியே விசிஷ்டாபீத ஆச்சாரியெல்லாம் இருக்கா நெருத்துக்காரெல்லாம் இருக்கா வத்திக்காரா இருக்கா பாஷ்யக்கார டங்க திரமிடே குகதேவ பாவிஜி இவாளெல்லாம் நம்ம பெருமாளுடைய வர்ணித்து வாழ் இவாளே வர்ணிக்க முடியுமா வர்ணிக்க முடியாது. சோகம் பெரிய கவியா இருந்தா கூட பிரம்மா இருந்தா கூட வர்ணிக்க முடியாதே பாதுகாப்பு தேசிய சமூக பாதுகையே யாரும் வர்ணிக்க முடியும் பெருமாவோட வர்ணிக்க முடியாது பெருமாளே வர்ணிக்க முடியாது. அம்பர தரகா எந்த லோகம் பூல ஏந்து மொத்த மை மைய இருக்கா இருந்தாலும் மொத்த வானங்கள்லாம் ஆகாசமா இருந்தாலும் அப்படி எழுதத்துக்கு முடியுமாண்டார் பாதுகையை வர்ணிக்க முடியாது. அதே மாதிரி மூலியாக கற்பா எப்படி வர்ணிக்க முடியும் கவிகள்லாம் வர்ணிக்கிறது தான் இருக்கா பெருமாள் வர்ணிக்க பாக்கிற முடியலையே நிர்பிராயம் நிறைய சோகம் கண்ணியே வர்ணிக்க முடியாது எப்படி வர்ணிக்க முடியும். அதனால தேவனுடைய கணவனான எம்பெருமானை சாந்தவி சொல்லி சொல்லியோ ஆப்படுகாது சர்வீக சோழனாக பொண்டரீக நல்வசதி உங்க வேதங்கள்லாம் போய் சொல்ல முடியாது திரும்பது சிதபாத்தோட நிவர்த்தனத்தை. அப்புறம் பொன்னிய காட்சம் தான் பரதேவதை, பார்த்தாலே தெரியும் யார் பரதேவதை. இருந்தான் பிரம்மாவா கண்ணப்பாறாங்க ராமாவதாரத்தில்ண்ணன் வராகாவதாரோட மீன் அழகான கண்ணின் வராக அவதார மீனலோச்சனான ஸ்ரீகளுக்கெல்லாம் வர்ணிக்கிற வேண்டிய அங்கையர் கண்ணி மீனாட்சி. ஏன்னா மீன் கண்ணு பெருமானந்த அவதாரம் எடுத்தார் அந்த கண் மீனுக்கு அந்த கண்ணாலேயே பார்த்து சுத்திகளை வளர்க்கணும். நம்ம எல்லாம் எப்படியோ வளர்க்குற மசங்களை ஆடு மாடு பால் விட்டு வளர்க்கறது ஆவணம் பண்றது குத்தி அண்ணாக்கணும் எங்கேயோ தான் நினைக்குமா அது வளர்ந்து போவோம். மீன் என்ன பண்ணலாம் பார்த்துட்டே இருக்குமா குத்தி வளர்க்கலாம் வாழ்வையே போறோம். அதே மாதிரி மத்திய அவதாரம் அதனால மகாவராக வராக அவதாரம் நம்ம சொல்ற பன்றின்னு நினைக்கிறோம். தாமரை பெண் பன்னிக்கு தாமரை கிடக்குமா மகாவராக புட்டபத்தலோஜனா. அதனால ஒன்றிய காற்றே புறதேவதை குரு பாஷ்ரத்தை இருந்திருக்கு கோணாவ கண்ணு உள்ளவன் அஷ்டாட்சம் பெருமாள் எட்டு கண் திருக்கு கண் அதாவது சொல்ற எட்டு கண் உள்ளவன் இருக்கான் மூணு கண் உள்ளவன் இருக்கான் ருத்ரன் பிரம்மா எட்டு கண் உள்ளவன் இந்திரன் ஆயிரங்கன் உள்ளவன் பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான கண் உள்ளவன் கண்ணோ தலைய உள்ள இருக்க அவளுடைய கடாட்சம் விழுந்தார். இவாள் கடாட்சம் விழுந்தா போதுமான இவாளுக்கு இந்திரன் ருத்ரன் முக்கண்ணன் பிரம்மா எண்கண்ணன் இவாளுக்குமே இருக்கக்கூடிய பகவான் இந்திரன் ஆயிரங்கன்னு சொல்ல பேர் சகஸ்ராட்சகா ஆரம்ப சுறுசுறுத்த ஆரம்பமே கண்ணுதான் ஆரம்பியது சகஸ்ராட்சக ஆயிரம் கண்கள் உடையவன். அந்த பாட்டு எப்படின்னா ஏகையைவ குரு திருஷ்டியா இவாளுக்கு மேல கண்ணுடைய அழகை அனுப்பிருக்கேன் சில பேர் அனுப்பியிருக்கிறான் தன் கண்ணால பெண்கண்ணன் அனுப்பியிருக்கிறான் பிரம்மா தன் பெண்களாலே. அதனாலே குரு அனுப்பியிருக்கிறார் நம்ம ஆச்சாரியர் அவர் கண்ணா அனுப்பியிருக்கிறார். இது யார் வசித்தார் குரு தான் வசித்தி ஒத்தவாத ஒரு குரு அவர் கண்ணா இருக்கக்கூடியது ரெண்டு கண் உள்ளவனால அனுப்பிக்க முடியாது முக்கியமான அனுப்பியும் சொல்ல முடியாது ஆயிரம் பெருமாளும் சொல்ல முடியாது ஆச்சாரியர் வசத்தி ஏகைவ குரு கிறிஸ்டியம் வாக்கியம் வாதையது இவர் குறுக்க முடிச்சு வர கொடுக்க முடியாது. என்ன செய்து திசுபிகி அர்த்தாபிகி சகசிரே நாடு சாத்தியதை அப்படின்னு சொன்னார் தாம் உரிவா தாமரை கண்ணா. இது தாமரை கண்ணன்னா திருக்குறள் திருவள்ளுவர் அறிவிக்கிறாரு கவிகள் எல்லாமே தாமரை கண்ணன் பெருமாள் ஒருத்தருக்கு தான் சொல்லுவான். அந்த தாமரை கண்ணன் தாமரை வந்தானவர் அவர் திருவாரூர் இருக்கார் இவ கடாட்சம் போகின்ற அப்ப யார் வசித்தி கடாட்சம் கடாட்சம் பெறாதவர் தவிர அவர் கஷ்டங்கள்லாம் வரும். அந்த கஷ்டங்கள்லாம் போக்குறது இந்திரன் போக்கின்றான். அத்தையப்பட்ட கடாட்சம் உள்ளவன் பிதா கத்தியாதம் பொண்ணுக்கு மக்களையும் சொல்லி பெருமாளுக்கே உரியது பிதாத்தின் கடாட்சம் பெறவேனா அவளுக்கு உன் கடாட்சம் வரலன்னா அவளுக்கு ஒரு தினம் வரணும் துக்கம் இதெல்லாம் வந்து சேரும். அமலாகிரி லட்சணம் அப்படியே அகர்ந்த கண்ணுன்ற இந்த பட்டர் அது கிடைக்கணும் வேண்டார். ஆனா பிதாத்தி அகர்ந்த கண்ணு அகர்ந்த கண்ணு அமலாதிகிறான் சுத்தமான அர்த்தம் சுத்தமான கண்கள் அமரனாய் அமர கண்களால் ஒழிக்கும் ஒரு இடத்துல கேட்கிறார்கள். பெருமாள் அகர்ந்து கடாட்சம் பண்ற நமக்கு அது வேண்டாம் துணி போறோம் செங்கஞ்சி வீச்சில் இது என் பிதாட்சியின் திருக்கங்க பெருமாள் அபாங்கா பூயாந்தோ எதுபுரி பரம் திரும்ப தரபூத்து சொல்லப்படும் சொன்ன அனுபவிச்ச அபாங்கம் அபாங்கம் கிடைக்கண் கண் பூயாந்தா எதுபுரி பரம் திரும்ப அந்த கிடைக்கன் மேலதான் ஒட்டிட்டு பரபிரம்மம் அந்த பரபிரம்மத்துக்கு வேணும் பிராட்டி கடாட்சம் வேணும். அப்ப அனுபவிக்கிற நாற்பதாவது ஸ்லோகத்தை முதல்ல இருந்து அனுபவிக்கிறோம் கிடைக்கன் பண்ண தத் ஸ்லோகம் நாற்பதாவது ஸ்லோகமாக தத் ஸ்ரீகார கலா அவலேப கடுசா ராஜ்யாம் துஜோ துருவஜா ராஜ்யம் ராஜா பட்டம் வருவேன் யாரால பிராட்டி கடாட்சம் வருது எல்லாமே ராஜா வாழ முடியுதா பிராட்டி கடாட்சம் பட்டவா அப்பேற்பட்ட கண்கள் என்னும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தேனை சாப்பிடுற வண்டுகள் வண்டு மாதிரி சோபை உன்னுடைய கண்கள் என்ன வந்துட்டு போறான் பெருமாள் மது பானம் மதுசூதனாலும் மதுபானா இருக்கா, மது யாரு பிராட்டி, அந்தந்த பாவனின குண்டரீகம் சிகிச்சா வளர்ந்து கத்தியாகும். நேற்று நேற்று வளர்ந்து இன்னும் வளர்ந்தது இல்லை, சிகிச்சா மறந்தது. அப்படி அறிஞ்ச உடனே கடாட்சத்தை கேட்கிறோம். எது கேட்கிறோம்? கரிந்த பார்வை கேள்வி, நேரம் இந்த கரிந்த பார்வை வேணும், அவரோக விவரம் பார்வை போற கேட்கிறோம். பிராட்டி என் மேல கடைக்க என்ன வீசி இப்ப உன்னை வந்துகிறத எப்படி வரைங்க கருதுகிறாரு? வந்து ஆகுமா? பூர்ணமா வந்து ஆகுமா? கருவாகாது. நிச்சயக நம்பர தளம் பாதுகாத்தது, நிச்சயக நம்பர தளம். ஆகாசத்தெல்லாம் பேப்பர் ஆக்கி, சமுதிரத்தெல்லாம் இங்க் ஆக்கி, பண்ணி எழுதியே போனா அப்போ பாதுகைய பண்ண முடியாதுன்னு பாதுகாத்து சொன்ன மாதிரி எந்த கவிகளால் வர்ணிக்க முடியும்னு கப்பா கையா வர்ணித்தே அப்படி முடிக்கிறது. அதாவது சொற்கார அவலேப கருஷா ராஜ்யாந்திஜோ துர்வதாக இன்னபடி சொல்ல முடியாது. அந்த கடாட்சி அப்படிப்பட்டது நித்தியம் பொன் மதுபான மத்த மதுபல் ஸ்ரீஹி நிர்பராஜ்யாம் பதி வித்யாமேவஹி புண்டரீகிணைனம் வேதா விதவாசதே சாட்சால் லக்ஷ்மி சவாவலோக விபோகார் நக்வாக்கா வர்ணித்தே சொல்லி தியான ஸ்லோகம் இந்த 40வது ஸ்லோகம் வரையும் தியான ஸ்லோகமே சொல்லலாம். பெருமாள் வர்ணிக்கிறது மூக இந்த மூணு ஸ்லோகம் 30, 30, 40 மாதிரி ஸ்லோகங்கள் இப்படி அனுபவிச்சோம். பிராட்டியை வர்ணனை வரிசையாளனால அனுபவிச்சோம். பிராட்டியுடைய மங்களம் உங்க எல்லாருமே உண்டாகணும் சொல்லி பார்த்து சனிக்கிழமை இந்த பிராட்டி வைபவத்தை தொடரும் மங்களானுக்கு வந்து பிராட்டியுடைய கிராக எல்லாருக்கும் சேர்த்து படிக்கிறேன். பிராட்டியுடைய கல்யாண விதாலுமே சிவகை வைங்கிறீர்கள் வேதாந்த குருவே நமஹா.